நன்றியும் மனமும் அடக்கும் ஜீவன் அடக்கம் தன்னை காக்கும் பரமன் முக்தியளிக்கும் முகுந்தன் அவனே அளவிட கரிய ஆற்றல் கொண்டவன் தேவர்கள் தங்கும் இடமாய் திகழ்பவன் முடிவற்ற வடிவம் தாங்கிய பெருமான் பெருங்கடல் தன்மேல் பள்ளி கொண்டவன் முடிவில் பாலகனாய் விளைவை பண்ணுவான் கபிலாச்சாரியன் உலகமும் ஆத்மா வடிவினன் பூமகள் கேழ்வன் மூன்றடி நாயகன் விழிப்பு கனவு தூக்கம் மூன்றதன் சாட்சி மத்ஸ்யர் கூர்மர் எனவிரு கொம்புடையவன் படைத்ததை முடிப்பவன் செயலும் இவனே காரிருள் கருத்த பெரும் பன்றியானவன் தேரிய மந்திரங்கள் உணர்த்தும் சீலன் எண்கணச்சேனைகள் கொண்டவன் இவனே தங்க தோள்களை தரித்தவன் இவனே தனக்கு தானே கொள்பவன் ஆயிரம் முறை இவன் தோன்றிய போதும் வெல்ல முடியாத இயல்பினை உடையவள் கருமை நிறத்தால் கண்ணானவள் அடியவர் காணும் அருநிலை காட்டுவான் தன்னிலை வழுவா தன்னேரில் நான் காலையும் மாலையும் சந்திக்கும் மத்தியல் வருணகுமாரர் வடிவில் இருப்பவள் மரம் போல் என்றும் அசையாதிருப்பவள் இதய தாமரையில் பள்ளி இருப்பவள் பேரருள் தருகிற பெருமனம் படைத்தவன் பாகங்கள் உள்ளவன் பதத்தை அழகிய சாரங்க வில்லை கொண்டவன் இருபத்தி ஒன்று உயிரை வாகிய பரசாம் கோடரி எடுத்தவன் இவனே. கொடியார் தமக்கு கொடியார் இவனே, கொடியாராயினும் பெருமை தருபவள் சுடற்றும் வாழை தொட்டு அணைத்தவள் எல்லாம் அறிந்த வியாச பகவான் இவனே வாக்கின் நாயகன் வாசஸ்பதி. மூவகை சாமம் கொண்டவன் தூலங்க மூவகை தன்னுள் சாமம் பாடுபவர் அதனுள் கலந்து உலகை காப்பவன் துக்க நிலையில் இருப்பவர் தமக்கு சிக்கலை தீர்க்கும் இதமாம் மருந்து அம்பருந்தருளும் ஆனந்த வைத்தியன் சந்நியாசத்தை அமைத்த அனந்தன் மனமதை அடக்கும் திடமதை கொண்டவன் பொங்கிடும் கவர் வடிவம் கொண்ட சாந்தியும் அமைதியும் தருவான் முன்வினை பயனில் அனுபவத்தோடு உற்பத்தி செய்யும் தீரத்தான் பூமியின் பிரிய நாயகன் குவலையில் தன்னுள் நீர்மேல் கிடப்பான் ஆனிரை காப்பவள் பூமியின் நாதல் பூமியை காப்பவள் விருப்பம் தருகின்ற கண்களை கொண்டவள் தருமத்தை பிரியமாய் கொண்டான் பற்றுள்ளவன் ஆதியிலிருந்து பற்றினை துறந்தவன் தன்னை தானே சுருக்கிக் கொண்டவன் தன்னடியார் தமக்கு சேமம் நல்குவான் நினைப்பவர் பாபம் போக்கும் தன்மையன் ஸ்ரீவத்சமா கண்களை கொண்டவன் இவனே சிறந்த அங்க அமைப்பை உடையவன் சதானந்த சொரூபத்தில் லயிப்பவன் ஆனந்த வடிவில் ஆதார நிலையன் சந்திர சூரிய கூட்டத்தின் தலைவன் மனதை தன்மசம் கொண்டவன் இவனே பிறர்க்கும் ஏவர்க்கும் அடங்காதவனே நிலை பெரு கீர்த்தியை உடையவன் இவனே உள்ளங்கை கனி என்ன ஐயம் தீர்ப்பவன் மேம்பட்ட குணத்தால் உதீரணன் தன்னை கட்டுக்குள் வைக்க விடாதவன் என்றும் எப்போதும் இருப்பவனவனே ராமனாய் பூமியில் சயனித்திருப்பவன் இருக்கும் இடத்தை அழகுறச் செய்பவன் யோக சித்தியில் பெருமை அடைபவன் சோகமற்ற ஆனந்த வடிவினன் நினைத்ததும் சோகத்தை பொசுக்கிடுவானே இயல்பாய் ஒளிரும் பேரொளி கொண்டவன் அயன் முதல் தேவரும் வந்து வணங்குவர் கும்பம் போன்ற மனத்துள் உறைபவன் முக்குடம் தவிர்த்த சத்தியம் உடையவன் தன்னிலை மறந்த யோகியர் மனமுறை முன்னிலை பொருளே மூல கருவே உலகியல் காணும் அனிருத்த அசுரனை கொன்றவன் புறமுதுகை காட்டி ஓடாதவன் இவனே சூரவம்சத்தில் உதித்தவன் இவனே சூரர்கள் மக்களின் தலைவன் இவனே மூலகாளும் ஆத்மா இவனே மூலக மக்களின் உயிரும் இவனே ஒளி கதிர் கொண்ட உத்தம கேசவன் கேசியன் அரக்கனை வெல்றவள் துரியமாய் வல்லது துன்பம் களைபவன் காமதேவனாய் காற்றி அளிப்பவன் விரும்பின பொருளை நிரம்ப பெற்றவர் மனதை கவரும் காந்த வடிவினன் ஆகமங்கள் பல முதலில் படைத்தவன் குறிப்பிட வடிவம் உடையவன் மின்னும் மண்ணும் விரிந்து நிற்பவன் முதலும் வடிவில் என்றும் இருப்பவள் நான் முகன் வடிவில் நாயகன் தோன்றினார் பரம்பொருள் தன்னை விரித்து கொண்டனன் தவத்தின் வளர்ச்சியில் கவனம் கொண்டவள் வேதமறிந்தவள் வேத நாயகள் வேதம் ஓதும் அந்தணர் வடிவினல் வேதம் பிரியனவன். துதி செய்யும் மாந்தர் எண்ணம் உரைபவள், துதி செய்யும் காரண பொருளாய் திகழ்வார். துதி என்னும் சொல்லார் இருப்பவன் அவனே. மூவகை சாமங்களால் துதிக்க பெற்றவன், ஓரில் ரணங்களை காணுகின்றவன். ஊரணமாக எங்கும் நிறைந்தவள், எல்லா சக்திக்கும் நிறைவு தருபவள். பாவங்கள் நீக்கி புண்ணியம் தருபவள், தூய்மையை தரும் புகழை கொண்டவள். அநாயமயமாம் நோயற்றவன் இவனே. செயல் செய்து மக்களை கவர்வான், நிலைத்த சத்தாய் இருப்பவன் இவனே. சேத்தனாயும் சத்தாயும் உள்ளவன் இவனே. நல்லோர் தம்மின் மேலாம் நிலையே, சூரர் படை பற்பல கொண்டவன். யத்துக்களில் மிகுந்த சிறந்தவன் தலைவன், நல்லோர் புகலிடம் நபிலும் நாயகன். யமுனை வாசிகள் மனதில் நிறைந்தவன். தரிசன நாயகன். சுகமாயிருப்பவன் யாதென ஆராயப்படுபவள். உலகால் அணுகப்படுவள் மது குல துதித்தவள் பக்தருக்கு அன்பானவள். பொந்திர வண்ணமுடையவன் பொன்னென அங்கம் கொண்டவன் சிறப்பான வடிவத்தான் இதம் தரும் தோள்வளை கொண்டவன் வீரரை மாய்ப்பவன் ஈடற்றவன் தனிச்சிறப்பில்லாதான் வேண்டுதல் இல்லாதான் அசையாதவன் அசைபவன் தரும் மாலவன் ஒளிர்மேனி கொண்டவன் ஆயுதமேந்தினார் தன்னில் சிறந்தவன் அன்பளிப்பை ஏற்பவன் தீயோரை கட்டுப்படுத்துவான் முனைந்தவன் கொம்புகள் நான்கு உடையவன் கதனுக்கு சக்கரமாய் வாழ்வை சூழத்துவான் இந்திரியத்தால் பாதிக்கப்படாதவன் வெல்ல முடியாத துர்ஜயனவனே மீற முடியாதவன் எளிதில் உணர முடியாதவன் அடைதற்கு அரிதானவன் எளிதில் உள்ளத்துள் பதியாதவன் கெட்டவர் தம்மை அழிப்பவன் மங்கள வடிவ அமைப்பானவன் உலகத்தின் சாரமானவன் அழகிய பஞ்சத்தை பரப்பியவன் நீண்ட உலகை வளர்ப்பவன் இந்திரனாகி செயல் புரிபவன் பஞ்சபூதங்களின் தலைவன் செய்யத்தகுந்தன செய்து முடித்த தான் அழகென பொலிந்திருப்பான், நல்மனம் நெகிழ்ந்திருப்பான், ரத்தின தொப்புள் மூளான், வழிபடு தோற்றம் கொண்டு உணவினை வழங்குகின்றால் பொங்கொடு வெற்றி காட்டும் யாவையும் அறிந்திருப்பான். செய்யும் முல்லையாய் நற்பலன் தருவான், முல்லை போல் அழகு மிளிரும் குளிர்மழை மேகமாவான், தூய்மையை சிறக்க காட்டும் அமுதமாய் பருகுகின்றான், அழிவென்னும் உடம்பு இல்லா உன்னத நிலையை கொண்டான். பக்தியால் கனமெனும் வடிவமற்றான், பாபமும் துன்பம் மற்றான், நினைவில் வடிவத்தோடு பயன் தன்னை போக்குகின்றான். நற்பணி விரும்பி அடிப்பான், கடும் தவம் புரிவார் வடிவில் வருத்தமும் செயலை அழிப்பான், நல்லிலை தாங்கும் மரமாய் வாயுவை கசைத்து நிற்பான். வகை தன்மையும் சத்வகுணம் பொருந்தினான் நல்லவர்க்கு நல்லவன் உண்மையும் தர்மமும் பூண்டவன் வழிபட தகுந்தவன் நேசம் மிகுந்தவன் அன்பை வளர்ப்பவன் அன்பிற்கு உரியவன் வானில் செல்பவன் தானே ஒளிரும் தன்மையன் சிறந்த கிடக்கும் மனதன் யாக பொருளை காப்பவன் அனுபவிக்கும் போக்தன் சுகமளிப்பவன் முன்னே தோன்றிய அக்ரஜன் ஏகங்கற்ற அநிர்வண்ணம் சாதுக்களே பொறுப்பவன் உலகின் ஆதார பொருளானவன் விந்தையான அற்புதன் சேர்ப்பவன் தீய வினை அகற்றுபவன் புண்ணியம் தருபவன் தீய கனவுகள் போக்குவான் கெட்ட போக்கினை அழிப்பவன் காப்பாற்றும் ரட்சகன் நல்லோர் வடிவானவன் வாழ வைப்பவன் உலகம் முழுதும் பரவிக்கிடப்பவன் எல்லையற்ற வடிவம் கொண்டவன் அளவற்ற சக்தி படைத்தவன் உள்ள குமுறலை அடக்குபவன் சுழலும் புவிக்கு ஆதாரமானவன் லக்ஷ்மியாயிருப்பவன் முயற்சியும் செயல்முறையும் வடிவாயிருப்பவன் அழகிய தோள்களை உடையவன் உயிரை பிறக்க செய்பவன் மக்கள் பிறப்பிற்கு காரணமானவன் பயம் தரும் தோற்றமுள்ளவன் பயம் தரும் வீம பராக்கிரமன் சாதனமாய் உடையவன் வேள்வி செய்யும் பயனை தருபவன் ஞான யஜ்ஞமாய் இருப்பவன் உணவானவன் உணவை உண்பவன். தனக்கு தானே காரணமானவன் தானே தோன்றியவன் புவியை தோண்டி சென்றவன் சாமகானம் செய்பவன் தேவகீமைந்தனானவன் படைப்பவன் பூமியை ஆண்டவன் பாபம் போக்குபவன் பாஞ்சஜன்யம் ஏந்தியவன் நந்ததத்தை உடையவன் சக்கிரம் தாங்கினான் சார்ந்தவில்லேந்தினான் கதை கை சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதே.